ஒலிக்குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பாலப்போலாய பல்லு படிய வச்ச வகிடு அழத்தின் அலட்டிக்காத கையை சோழத்தட்ட காலு சொக்கவை கோவாயி தேடி தொட்ட ஒன்ன தேடி வந்த தாய் எதுக்கு பிறந்தியோ உசுர வாங்குறாச்ச நீ எதுக்கு பழந்தியோ வயச தாங்குற நான் உனக்கு பழந்தவன் என் பாஞ்சி பழங்குறவா நான் உனக்கு வாழ்ந்தவன் என் காஞ்சி விரும்புறேன் கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு ரோசாவே சீம்பாலே சீசாவே நட்டி முறிப்பது எட்டி இருப்பது என்ன கணக்கு ராசாவே தேக்காத கூசாவே தொட்டு பருப்பதும் கட்டி இணைப்பதும் செல்லுக்கு இருக்கு வெப்பலா கூட இப்போது திக்குது தேனா பாப்பா நீ பாதி கொடுத்தா நீ சாமியா பூதமா ஒண்ணு புரியல ரெண்டும் புரியலையே உனக்கு பழந்தவன் நீ எதுக்கு பழந்தியோ வயச தாங்குற கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு பத்தாய நெல் போல நின்னாய முன்னால வந்து வளக்குது ரொம்ப வளக்குது அந்த சிரிப்பு கண்ணுல கொட்டி கிட்ட சீய காய போல ஐயோ நீ ஒரு தெரியி சகடையா எது என்ன உருட்டுற வசதியா வறுமையா அங்க குறையுது இங்க நிறையுது எதுக்கு பழந்தியா தாங்குற கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு ஆழத்தின் கண்ணோட்டிக்காத கையை சோழத்தட்ட காலு சொக்கவை கூவாயி தேடி தொட்ட ஒன்ன தேடி வந்த தாய் நீ எதுக்கு பிறந்தியோ உசுர வாங்குறாச்ச நீ எதுக்கு பிறந்தியோ வயச தாங்குற நான் உனக்கு பிறந்தது